நற்றினை ஒரு வாக்கிய என் நாள் வரையிலும் அயராது பாடுபட்டு ஆயிரமாம் நாளை அடைந்திருக்கிற அன்பான சகோதரன் சசிகுமார் சார் அவர்களுக்கு, ஞானப்பிரியன் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன். சாதாரணமாக ஒருவனை, யாரையாவது ஒருவரை வாழ்த்தும் பொழுது பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது ஒரு வழக்கம். அப்படியாக இந்த நற்றினை சாதனை புரிந்து வந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அனைவோம். அதில் பல்லாயிரம் பல்லாயிரம் நாட்களை கடந்து செல்ல முதலாவதாக ஆயிரமாம் நாளை இன்று கண்டு பல சாதனைகளை புரிந்தும் இன்னும் பல ஆயிரம் நாட்களை காண இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு உங்கள் அனைவரையும் உங்களோடு தோள் கொடுத்து உறுதுணையாக இருந்து இந்நாள் வரையிலும் உங்களுக்கு உதவி புரிந்து வருகிறதான அன்பு தம்பி மணியன் அவர்களுக்கும் உங்களோடு இணைந்து பதிவுகளை போட்டு செய்திகளை வாசித்து எப்படியாக இந்த நற்றினையிலே பணிபுரிந்து நற்றினைக்கு பேரும் புகழும் தேடிக் கொடுக்கிறதான அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இரு கரம் கூப்பி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முருகன், கத்தாரிலிருந்து.